போன போக்கில் சொல்லும் சின்ன வார்த்தையே, சில்லென இருக்கு கேளு உண்மையே. இன்னும் ஜேலி சேர்த்து பேசினாயதோ, சட்டென அசந்து போகும் பெண்மையே. மையமாய் மையலை கூட்டுதே.